அதார் உத்தார் உத்தார் காட்டாதே உத்தார் அதார் அதார் அதார் அதார் உத்தார் உத்தார் காட்டாதே உத்தார் எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும் பட்டா சுசுமாவே கொளுத்தாமா பெட்டிக்கும் வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றியா உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லையா வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றியா உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லையா பெட்ரோலர் தான் தூக்கமல்லு அடவரியா பிக்கலடிச்சு ரகல செய்ய நீயும் ரெடியா மச்சி காலர தான் தூக்கமல்லு அடவரியா பிக்கலடிச்சு ரகல செய்ய நீயும் ரெடியா அதாரு அதாரு அதாரு அதாரு உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு அதாரு அதாரு அதாரு அதாரு உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு மாஸ்டர் ஆஃப் கொல்ல கொல்ல லைட் கட்டும் பிச்சு நல்ல போடுவான ஸ்கெட்ச் கலிச்சு ராய்ட் பரிசுத்தமான ஃப்ராட் ஓ ஹையோ ஓ ஹையோ பந்தல கட்டுற மயில் இவன் பறந்தைய தான் ஜெயில் வந்திய பாக்குற பால்ல வாய் கரிசி போட்டு வந்தோல பன்னீர தெளிக்கும் ஜான அவ சுமார் போட்டு வசீன் ஓ ஹையோ போல நம்ம ஜனம் கூத்த